ತಂದನ ತಾನ ತಂದನ ತಾನ ತಂದನ ಪಾಡೆ ತಾನ ತಂದನ ತಾನ ತಂದನ ತಾನ ತಂದನ ಪಾಡೆ ಅಡಿ ಕಾನ ಕರಂದು ಇಲೇ ಕಚ್ಚೇರಿ ವೈಕ್ಯ ಪೊರ ಒನ್ನ ಕಣಕಾಗ ಸೇತು ಬಚ್ಚು ಕೈರಾಸಿ ಪಾಕ ಪೊರ ಇನಿ ಮನಸೆಲ್ಲ ಮತ್ತಾಪು ಬೋಲ ಮಲರಾಗ ಹೂವುಮ್ಮಮ್ಮ ಇನಿ ವರಂಗಾಲಂ ತುಂಬಂಗಳ್ ನೀಂಗಿ ಮಲರ್ ಮಾಲ ಪೋಡುಮ್ಮಮ್ಮ ಅಡಿ ಕಾನ வைக்க போற உன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போறேன் பாதி உம் பாதி மானம் மறுவாதி நாளும் காப்பாத்தும் தண்ணி புள்ள சொன்னத கேளு மன்னவன் தோளு இன்பத்தை காட்டும் பாரு புள்ள சிந்திச்சு பார்த்து சொந்தத்தை சேர்த்து பெத்துக்க வேணும் முத்து புள்ள நீதான் இல்லாது நேரம் செல்லாது சேரு எப்போதும் வீட்டுக்குள்ள மாறு மச்சான பார்த்து பாய் போட்ட கூட்டுக்குள்ள அடி கான கருங்குயிலே கச்சேரி வைக்க போற உன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போற இனி மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக தூவும் அம்மா இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடும் அம்மா அன்போட பழகும் பண்போட நாளும் நீ எந்த நெஞ்சுக்குள்ள காதல் கல்யாணம் கலந்த பின்னால கண்ணே இனி உந்தன் கண்ணுக்குள்ள சந்தனம் போல குங்குமம் போல சங்கமமாகும் ராசா கண்ணு வந்தது வேளை தந்தது மாலை கேட்டது யாரு சின்ன பொண்ணு இனிமே ரெண்டல்ல இதயம் முன்னாச்சு இரவும் பகலெல்லாம் இன்பம் உண்டு நினைச்சா நெஞ்செல்லாம் நிறைஞ்சு பொங்காதோ நிதமும் சுகமுண்டு சொர்க்கம் உண்டு ஒரு இல போட்டு போடாத சோறு எடுக்கும் நேரம் இன்று அடிக்காம கருங்குயிலே கச்சேரி வைக்க போற உன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போற இனி மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக பூவும் அம்மா இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மால போடும் அம்மா அடி காமல் கருந்துயிலே கச்சேரி வைக்க போற உன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போற